கைலாஷ், வணக்கம். உங்கள் பதிவை பார்த்தேன். எலுமிச்சை வந்து பொதுவாக மணல் சார்ந்த பூமியில் இருக்கிறது ரொம்ப நல்லது. வண்டல் மண், மணல் சார்ந்த பூமியில் இருக்கிறது நல்லது. எலிமண் இருக்கிற பூமி வந்து களிப்பு அல்லது நல்லா காய்ந்த மண்ணாக இருந்தாலோ, களிமண் பூமியாக இருந்தாலோ, அடிப்பகுதி கடும் வறட்சியை சந்தித்தாலோ, இந்த மாதிரி கிளைகள் வந்து பட்டு போகிறது இயற்கை. சரியா? இதுக்கு வந்து என்ன செய்யணும்? மணல், நல்ல சலங்க மணல், அதான் மணல்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல அந்த மாதிரி மணல், மற்றும் எலுமிச்சை நாரத்தை இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கு, சாத்துக்குடி இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கு, கருக்காயின்னு சொல்கிற பாருங்கள், நம்ம நெல் இது பண்ண பதர் இருக்குது பாருங்கள், இந்த பதர் வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாகவும் ஊட்டமும் ஊட்டமேற்றிய உரமாகவும் பயன்படும். ஏன்னா இயற்கையாக வந்து அரிசி தண்ணி வந்து புளிக்கக்கூடிய தன்மையுடையது, சோறு வடித்த தண்ணி வந்து புளிப்பு தன்மையுடையது. இதனால் இந்த பதர்களை கொண்டு போய் நம்ம நிறையா நெல் பதர்களை கொண்டு போய் அந்த மரத்தின் கீழே நிறையா கொட்டி வச்சோம்னா அது வந்து என்ன செய்யும், நல்ல புளிப்பு தன்மையுடைய மண்ணாக மாறுவாங்க. சரியா? அது வந்து எலுமிச்சைக்கு மிக உயர்ந்த ஊட்டமாக இருக்கும். இது வந்து ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது பதர், நெல் தூத்திய பதர் இருக்கு பாருங்கள், அதை வந்து நல்ல இந்த எலுமிச்சை நாரத்தை சாத்துக்குடி இந்த மாதிரி இந்த மர வகைகளுக்கு வந்து மிகச்சிறந்த உரமாகவும் பயன்படும். அது வந்து ஒரு நோய் தொற்று இல்லாமல் பார்த்துக்கும். அடிப்பகுதி கீழ்ப்பகுதி பூமி வறண்டு போயிருந்தால் தான் இந்த மாதிரி பெரும்பாலும் கிளைகள் வந்து காயறதுக்கு காரணம். சரியா? இறுக்கமான மண்ணாக இருந்தால், மணல் சார்ந்த மண்ணாக இருந்தால் இந்த மாதிரி கிளைகள் நிறையா வெடிக்காது. உங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.